கண்டேன் வெண்டிலா, என கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா, நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்டிலா, என கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா. விழிகளில் தாபம் படமெடுத்தாடும், விழிகளில் தாபம் படமெடுத்தாடும். வேளையில் நான் வர சீரது சிலுங்குது, நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்டிலா, என கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா. பெண்ணிலா